శివాంగణనాథార్య కవితాకివకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అష్టగురు పరంపరాయే నమః. నేతి అధికరణత్తుల ఐహికాధికరణం అతను ఎలా సరిచ్చాం ఇటువంటి ఎత్రయో విద్యగల్ అదన భోగార్థమైన విద్యగల్ ఇరుకు அந்த வித்தியகளுக்கெல்லாம் உடனே சித்திச்சுடுமா அல்லது அணியமுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு அதுல உடனே சித்திச்சிடும் அப்படின்னு பூர்வபக்ஷி சித்தாந்தியோ அது மாதிரி கிடையாது. இன்னைக்குமே எந்த ஒரு தர்மா இருந்தாலும் அல்லது எந்த காரியமா இருந்தாலும் வித்தியோ எதுவா இருந்தாலும் அதுல விக்னங்கள் சகஜ தடைகள். அந்த விக்னங்கள்லாம் போயிடுச்சுன்னாதான் நமக்கு எப்பொழுதுமே காயம் சித்தி வரும். அதனால இந்த பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறது எப்படியோ, எப்படியானால் அங்கங்களான கர்மாக்களை ஆரம்பிக்கிறது எப்படியோ, எப்படியானால் இந்த போகார்த்த உபாசனங்கள் இருக்கோ எல்லாமே அப்படித்தான் அணியமன்தான். அதாவது போகார்த்தத்துக்கு உபாசனங்கள் ஐகமான பலங்கள் அதுக்கோசம் இருக்கக்கூடிய உபாசனங்கள் அந்த உபாசனங்கள்லாம் கூட அணியமே. ஏன்னா நம்மளுடைய பிராந்த கர்மா இந்த மாதிரி அஞ்ஞானத்தை தள்ளி விட்டுடும், எத்தனையோ தடைகளை கொண்டு வரும். அதனால அந்த தடைகள் எல்லாம் சென்றுதான் பார்க்கணும். ஆகவே இந்த போகார்த்த உபாசனங்கள் தடை இல்லைன்னாக்க உடனே சித்திச்சிடும். தடை இருந்ததுனாக்க அந்த தடை எப்போ போகுதோ அப்ப சித்திக்கும் அந்த வித்திய அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்ணிட்டார். அதன் பேர்ல இப்போ கடைசி அதிகரணம் 15வது அதிகரணம் முக்தி பல அணியமா அதிகரணம். இத அந்த ஐகார்த்தமான வித்தியைகள் வேணும்னா அநியமமா இருக்கட்டும். இந்த பிரம்ம வித்தியர் கொஞ்சம் மோக்ஷார்த்தம் மோக்ஷத்துக்கோசனம் உபாசனங்கள் இருக்கு, அவைகள்லாம் எங்க அந்த பிரம்ம வித்தியைகள்லாம் இருக்கு மோக்ஷார்த்த பிரம்ம வித்தியைகள். அந்த வித்தியைகள்லாம் உடனே சித்திச்சுடுமா அல்லது அணியமேனவா ஐக வித்தியைகள் மாதிரிதானா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் இது இப்படி வரணும் அப்படின்னாக்க பிரம்ம வித்தியைக்கு ஏற்றம் அதிகம், அதனால சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தேகம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் ஐக பலத்தை உடைய வித்தியைகள்லாம் வேணா அநியமமா இருக்கட்டும், உடனே வரலாம் அப்புறம் வரலாம் தடையெல்லாம் இருக்கலாம். ஆனால் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யா அந்த பிரம்ம வித்யக்கு தடைகள்லாம் கிடையவே கிடையாது, அவைகள்லாம் தடையே வராது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறோம் பூர்வபக்ஷி. ஏன் அப்படின்னாக்கா நாம உபாசிக்கிறது பரமாத்மாவும் உபாசிக்கிறோம். இது முதல் யுக்தி. ரெண்டாவது பரமாத்மாவை எதுக்கு உபாசிக்கிறோம், பரமாத்மாவையே அடையணும் அப்படின்னு உபாசிக்கிறோம். இது ரெண்டாவது யுக்தி. மூணாவது நாம சாத்விக தியாகம் பண்றோம். இந்த சாத்விக தியாகம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அது சிவேஷ்டவ சம்பிரதாயத்துக்கே அதுலயும் தேசிக தர்ம சம்பிரதாயத்துக்கே அது ஏற்றம் மிகுந்தது சாத்விக தியாகம். 4வது அத்தியாயத்துல பகவத்கீதையில அவ்வளவு அழகா எம்பெருமானாரே எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. சாத்விக தியாகம்ன்றது பிரதானமானது. இந்த சாத்திய தியாகத்தை வச்சுட்டுதான் நாம பண்றோம். இது மூணாவது யுக்தி. நாலாவது யுக்தி, இதுல வந்து ரஜசோ தமசோ கலக்கவே கலக்காது. ரஜோ ரஜோகுண விஷயமோ தமோகுண விஷயமோ எதுவுமே இதுல கலக்காது. நேர நாம வாட்டுக்கு ஆனந்தமா சத்துவகுணத்தோட நாம பெருமாளை உபாசிப்பா. இப்போ சந்தேக காலத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சே காலத்துக்கு என் காஞ்சிபுரம் வந்திருக்கேன். இப்போ ஏதோ ஆத்துல ஏதோ காரியம் மாடியில் ஏதோ கட்டின்னு இருக்கிறதுனால வாசக்கால் வைக்கணும்னா பிரமாதேஸ்வரெல்லாம் வாங்கணும்னா 5 மணிக்கு போயிட்டு வந்தேன். தாயார் சன்னதிக்கு போனேன், பிற தாயார் சேவிக்கிறேன். அந்த மாதிரி மலைக்கு போய் தேவப்பிரமாணம் சேவிச்சேன் வரதுனேன். அப்புறம் சக்கரத்தாழ்வார் போனேன். ஒவ்வொரு இடத்துலையும் மனசு அப்படி லயிக்கிறது ஆனந்தமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு பெருமாளை சேவிக்கிற சமயத்துல நமக்கு எவ்வளவு ஆனந்தம், நமக்கு எவ்வளவு ஆனந்தம் தர்ம பெருமாளை சேவிக்கிச்சு. எத்தனையோ கஷ்டம் இருக்கு, தொண்ட முடியல, தலைவலி, பஸ்ல வந்தது, அணைச்சல், எத்தனையோ இருந்தா கூட பெருமாளை சேவிக்கிற சமயத்துல ரஜோகுணமோ தமோகுணமோ வரவே இல்லை. என்ன வந்தது? பெருமாளை சேவிக்கிற ஆனந்தம் தான் வந்தது. சத்துவகுணமே அதிகமாச்சு. கையை கூப்பிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு இருக்கிறது. நம்ம இத்தியேவாதினா அப்படின்னு இருக்க மனசு பத்தாஞ்சலி புட்டா. நம்ம இத்தியேவாதினா கையை கூப்பிக்கிறாளா, மனசுல அப்படியே ஆனந்தம் அப்படியே இருக்கும். பெருமாளை பார்த்துட்டு நமஹா நமஹா நமஹான்னு சொல்லிட்டே இருக்காளாம். அந்த மாதிரி தோன்றது போனா. அதனால இதுல ரஜோ குணமும் தமோ குணமும் சேராம சத்துவகுணம் ஒன்றி சேர்ந்து ஆனந்தமா பிரமாணம் சேவிக்கிறது வர்றது. ஆனந்தமா பிரமாணம் சேவிக்கிறதுக்கு தோன்றது. இது வந்து இந்த சம்சாரத்துல தேவமா பெருமாள் சேவிச்சதுக்கே உள்ள திருப்தி நமக்கு எல்லாருக்கும். அடியனுக்கு என்ன உதாரணம், உங்களுக்கும் அப்படித்தான், இவாளுக்கு அப்படிதான், அவளுக்கு அப்படிதான், எல்லாருக்கும் அப்படித்தான். கோயில் உள்ள போயிட்டோம்னாக்கா ஒரு சாநித்தியம் கிடைக்காது. அதுவே அவ்வளவு வசதினாக்கா ஒரு பெருமாளை உபாசிக்கிறானோ இல்லையோ அவனுக்கு இந்த சத்துவகுணமே மேலிட்டு இருக்கும். அப்படி மேலிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு தடைங்கிறதே வராது. அவத்துல முதல்ல சொன்ன முதல் யுக்தி, பெருமாளையே தியானிக்கிறோம். பெருமாளையே தியானிக்கிறதுன்றது முதல் யுக்தி. வேற சிந்தனையே இல்லை. வேற சிந்தனை இருந்தாதான் தடைகள்லாம் வரலாம். சொல்லுவா ஒரு கதை, ஒருத்தன் பெருமாளை பார்த்துட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். ஆனந்தமா பாடுறான், பாடிண்டே இருந்துச்சு, பாட்டு நின்று போயிடுச்சு. அவன் கண்ட தாரதாரையா ஜலம், அவனுடைய பக்தியை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆனந்தம், எல்லாரும் கொண்டாடுற அவனை. பாடு பக்தரே பாடும், நீ பாடுறது ஆனந்தமா இருக்கு, பாடுவோம் பாடுன்றா. பாட மாட்டேன்றான், விக்கி விக்கணும். பெருமானே பிரத்யமாயிட்டார், பிரத்யமாயிட்டு பக்தனே பாடு, அல்லாத உன் புது செல்ப நான் காப்பாத்தி கொடுக்குறேன், யாரும் எடுத்துக்காத நான் பாத்துக்கிறேன், நீ பாடு என்று பெருமாள் பாருங்க. அவன் அழகாம் கூடி இருக்கிறவன் என்ன நினைச்சுட்டா, என் வந்து பக்தியினால நினைச்சுட்டா. ஆனா அவன் அழுதுதோ தன் செருப்பு கோசரம் வாசல்ல உட்காந்துமே புது செருப்பாச்சு போயிட்டாக்கா நம்ம என்ன பண்ணுவதுன்னு அழகான். இத பெருமாளுக்கு தான் தெரியுது. அதாவது என்னன்னாக்கா மனசு ஒரே விஷயத்துல லயிக்கணும். இதுதான் பிரம்ம வித்தியனுடைய ரகசியமே. பெருமாளையே நினைச்சுன்னு உபாசிக்கிறார். சதா தத்பாவ பாவிதா, பெருமாளே சொல்ற எதை நீ நினைக்கிறியோ அதையே நினைச்சு வந்துடும். எப்பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தாக்கா பூர்பட்சி கேட்கிறான், ஏன் தடவை வரப்போறது? அதுலயும் பெருமாளையே நினைக்கிறோம். அதுக்கு பலன் என்னன்னா பெருமாள் அறையிறதே. சொர்க்கமோ இந்த ஐகமோ அதெல்லாம் இல்ல. பெருமாளைய தானே ஆசைப்படுறோம். பெருமாளையே ஆசைப்படுறதுனால அதுல நமக்கு நல்ல பலன் கிடைக்குமே, அது எப்படி தகவல போறது? அதே மாதிரி சொன்ன மாதிரி சாத்திக தியாகம் எல்லாத்தையும் அகம் மத்தக்ஷண பலகா மத்தக்ஷண பலம் நம்ம ஸ்ரீபதேவ அப்படின்னு சாத்திக தியாகம் பண்றான். அப்படி இருக்கிறவனுக்கு ஏன் தகவல போறது? அதே மாதிரியாக சத்துவம் சாத்திகம், ஒரு சாத்திகனா இருக்கிறவன் தான் வைஷ்ணவனா, சாத்திக சைதிஜா அப்படி எல்லாம் இருக்கு வச்சனம். அவன் சாத்திக அவன் தான் சாத்திக அக்ரேசரன். பரித்ராணாய சாதுனாம் அந்த சாது சப்தத்துக்கு எந்தரமான அர்த்தம் சொல்றேன். சாதவோஹி உபாசகா அப்படிங்கிற சாதுக்கள்னா என்ன அர்த்தம்? உபாசகான்னு அர்த்தம். சாத்திக அக்ரேசரால் வண்ணா அப்படிப்பட்டவனுக்கு ஏன் ராசசம் வரப்போறது? ஏன் தாமசம் வரப்போறது? எதுவுமே வராது. ஆனந்தமா அவன் என்ன பண்ணுவா? ஆனந்தமா பிரமாதம் நினைச்சுப்படான். அதனால இவனுக்கு தடை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, தடையே வராது இவனுக்கு. அந்த மாதிரி இவனுடைய பக்தி இவனுடைய உபாசனமானது அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு உசந்த பிரம்ம வித்யா. அப்படி பண்ணச்ச அவனுக்கு ஏன் தடை வரப்போகுது? இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, இந்த தர்மம் இருக்குதே இதுக்கு என்ன பேர்? அதுக்கு நிவர்த்தி தர்மம்னு பேர். நிவர்த்தி தர்மம், தர்மம் ரெண்டு விதம், பிரவர்த்தி லட்சணம் தர்மம், பிரஜாபதி ரதா பிரவீத்து. நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணோ பிரவீத். பிரவர்த்தி லட்சணம் தர்மம், இந்த லௌகிக பிரவர்த்தி, சொர்க்கம் வேணும், பொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இதெல்லாம் அவசப்படுறதெல்லாம் இருப்பாருங்கோ, அதுக்கு பேரு பிரவர்த்தி தர்மம். பிரவர்த்தி தர்மம்னு அதுக்கு பேரு. ஆனால் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சமே வேணும் அப்படின்னுட்டு நிவர்த்தி தர்மம் அனுஷ்டிக்கிறா பாருங்கோ. அவன் நாம் தான் ஞானிகள், அதுதான் நிவர்த்தி. நிவர்த்தி அனுஷ்டான் சதுர்முக பிரம்மா மானசபுத்திரால சனகர் சனகநந்தனர் சனத்குமார் சனசுஜாதர் எல்லாம் பிறந்துட்டா. நாலு பேர் தேஜஸ்விகளா யோகிகளா பிறந்துட்டா. அவளை பார்த்துட்டு சதுர்முக பிரம்மா என்ன பண்ணார்? நீங்க சிட்டி ஆரம்பிங்கோ, பிரஜைகளை சிட்டிங்கோ அப்படின்னு. அவன் மாட்டேன்ட்டார். நாங்கெல்லாம் யோகிகள், நாங்கெல்லாம் குழந்தை பத்திரிக்கிறதுக்கெல்லாம் நாங்க வரல, நாங்கெல்லாம் ஞானத்தை சம்பாரிச்சு மோக்ஷார்த்தம் யோகத்தை நாங்க பண்ண போறோம், அதுக்குதான் நாங்க பிறந்திருக்கோம். அதனால எங்களுக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது, நாங்க பண்ண மாட்டோம்ட்டாவா? சுயமாகத விஜயானாக நிவர்த்தியும் தர்மமாஸ்திதா அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார். அவெல்லாம் அவதரிக்கச்சேவே ஞானம் தானா வந்துருத்தான், சதா ஞானம் வந்துருத்தோம். அதாவது புறக்கச்சேவே அவளுக்கு ஜயமானந்தி புருஷம் எம்பஷ்ய மனுசூதனா நேற்று கூட சொன்னோம். புறக்கச்சே பெருமாளுடைய திவ்ய கடாட்சம் அவமேலப்படுறது, அதனால அவளுக்கு புறக்கச்சே சுயமாவே ஞானம் வந்துருத்து சுவாபாவிகமாவே. அது மட்டும் இல்ல, நிவர்த்தி தர்மம் ஆசிதாக நிவர்த்தி தர்மத்தில் அவன் நேரம் புரிச்சுட்டான். அப்பாற்பட்ட யோகிகள் வேண்டாம். அந்த மாதிரிதான் இந்த உபாசகன் அல்பமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நிவர்த்தி தர்மமே முக்கியம். அப்படின்னுட்டு அவன் வந்து இங்க இது பண்றான். அப்படி இருக்க அவனுக்கு எப்படி தடை வரும்? தடையா மாதிரி வரவே வராது. தடை வராதனால அவனுக்கு நேரவே சித்திச்சிடும். இந்த பிரம்மவித்தியானது அவனுக்கு சித்திச்சிடும். ஆகவே ஐஹிக பலன்கள்லாம் இருக்க அந்த மாதிரி இங்க இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதனால இந்த ஐஹிக வித்தியைகள் மாதிரி அணியமும் சொல்ல வேண்டாம். வேற என்ன சொல்லணும்? நியமம் தான் சொல்லணும். இவெல்லாம் நேர உபாசனம் பண்றதுனால நியமமா உடனே இவளுக்கு சித்திச்சிடும், தாமதமே ஆகாது. அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம் விளைஞ்சது. இப்ப அதன் பேர்ல சித்தாந்தம் சொல்ற என்ன சொல்ற, அது தப்பு. இங்க கூட அநியமம் தான், அநியமம் தான், நியமம் கிடையாது. உடனே சித்திக்கும் சொல்லவே முடியாது. உடனே சித்திக்கலாம் அல்லது தாமதமாகவும் சித்திக்கலாம். அதை இப்ப சாதிக்க போறேன். தடைங்கிறது பிரார்த்ததம்தான், ஞானத்தை மயக்கிடும். நம்ம சௌபரி மகர்ஷியினுடைய கதையெல்லாம் பார்த்துருக்கோம். பெரிய மகர்ஷி கங்கா நதிக்குள்ள அடியில போயிட்டார். ஆழத்துல தன்னுடைய தபசுனால அந்த பிரவாகத்துள்ள உட்கார்ந்துட்டு ஆனந்தமா தபஸ் பண்ற. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு மத்ஸ்யராஜன் போறான், மீனவ ராஜன். அந்த மீனவர்களுடைய ராஜா போகச்ச அவனை, அவன் ராணிகளை, அவனுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் பார்த்த உடனே பெரிய யோகி, இவருக்கு ஆசை வந்துச்சு. இவன் ஒண்ணு கும்பிட்டார், போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். 50 பொங்காடிகளை பொங்கலை கல்யாணம் பண்ணிட்டு காதி குசனாமன், குசனாமன் அவனுடைய 50 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒவ்வொருத்திட்டையும் 4 குழந்தை, 200 குழந்தைகள், 50 ஆம்பியாக்கள் எல்லாம் வந்த உடனேதான் அவருக்கு நல்ல ஞானம் வந்தது. ஐயோ எப்படி காலத்தை வீணாக்கிட்டோம், ஒரு மீனை பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு என் தபசெல்லாம் விட்டுட்டனே, யோகத்தெல்லாம் விட்டுட்டனே. அதுக்கப்புறம் அவர் போற ஜலவரத உபாக்கியானெல்லாம் தெரியும். முதல் ஜென்மா ஆதிபரதர். அந்த ஆதிபரதர் அவர் என்ன பண்ற, தபஸ் பண்ண வந்தவர், யோகம் பண்ண வந்தவர், ஒரு மானை பார்த்துட்டு அந்த மானில் மயங்கிட்டார். அதோட பலன் மான் போய் இவரும் போய் மான நினைச்சுட்டே போய் திருப்பி மானா பிறந்து அந்த மான் ஜென்மம் முடிஞ்சு திருப்பி யோகியா பிறந்து ஜலபரதன்ட்டு பேர் வாங்கி அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போனதா விஷ்ணு புராணம் சொல்றது. எப்பேற்பட்ட யோகிகளா இருந்தாலும் இந்த அஞ்ஞானம் கர்மா, அந்த கர்மான்றது ஒண்ணு தடுத்து துணிச்சுக்கோ. இவன் எல்லாருக்குமே இதான் விபரீத ஞானம் வந்துடும். வந்து நின்னாக்க இந்த யோகமானது தடைப்பட்டு போயிடும், அதனால சித்திக்காது. இதெல்லாம் சாமான்யமான கர்மா, அதாவது புண்ணிய பாத ரூப கர்மா. அந்த கர்மாவே இப்படி நம்மளை ஆட்சி படிச்சிடும். ஆனால் எம்பெருமானார் சாய்க்கிறது, சுதப்பிரகாசிகாச்சாரம் சாய்க்கிறது, சுவாமி தேசியம் சாதிக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. இதனை பிரம்மவித பிரச்சாரம் படக்கூடாது, பாகவத பிரச்சாரம் கூடாது. பாகவத பிரச்சாரம் ஒத்தம் பட்டுட்டான்னாக்கா அந்த பாகவத பிரச்சாரத்துக்கு பிராயசித்தம் பண்ணிக்கணும். அந்த பிராயசித்தம் என்னது, எந்த பாகவத கிருஷ்ணகிருஷ்ணவர் அவர்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டானோ அவருடைய திருவடியில விழுந்து அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கிறார், சேர்த்து அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கிறார். அப்பதான் இவனுக்கு எந்த இதுவும் கைகூடாது. பிரம்மேதபிசாரம் பட்டுட்டான்னாக்க அவனுக்கு எந்த காரணத்தினாலேயும் சித்தியே கிடையாது, சித்தியே கிடையாது. என்ன அவ்வளவு பயங்கரமான அபச்சாரம் பாகவத பிரச்சாரம், அபராத பரிகாராதிகாரம், ஸ்ரீமத் ரகசிய சாஸ்திரம் முழுக்க முழுக்க பாகவத பிரச்சாரத்தை தான் எடுத்து இருக்கு. பாகவத பிரச்சாரம் படவே கூடாது, பாகவதாலும் செல்சிந்தே இருக்கணும். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோ ஆராதனம் பரம் தஸ்மாத்திரபரம் பிரோக்தம் அபி ஆராதனம் பரம். மூணு பரிசப்தம் இருக்கு. சர்வேஷாம் ஆராதனானாம் விஷ்ணோ ஆராதனம் பரம். விஷ்ணுவனுடைய ஆராதனைக்கே அது பரம் வசந்தது. தஸ்மாத் பரதரம் கம்பேரிட்டிவ், அந்த விஷ்ணுவனுடைய ஆராதனத்தை காட்டிலும் வசந்த ஆராதனம் ததி ஆராதனம் பரம். ரொம்ப சிரேஷ்டமான பாகவத ஆராதனம் இருக்கு, அதுதான் வசந்த ஆராதனம். இப்பெல்லாம் ததி ஆராதனம்னா என்ன ஆயிடுச்சு, சட்டம் போடுறது தான் ததி ஆராதனம் ஆயிடுச்சு. பத்து பேரை கூட்டு நீ ததி ஆராதனம் நீ அம்ச என்னன்ற அது உண்மையிலே ததி என்ன என்ன அர்த்தம், தஸ்ய அயம் ததிய, தஸ்ய விஷ்ணு பகவத அயம், அந்த பெருமாள் இருக்கானே பகவான் அவனை சேர்ந்தவன் இந்த பாகவதன் பிரிஷ்டவன், அவனுடைய ஆராதனம் பாகவதனுடைய ஆராதனம். ஸ்ரீவிஷ்ணுவனுக்கு ஆராதனம் கண்டது அந்த பாகவதால சேவிச்சுட்டே இருக்கணும். அடியாரடியார்ந்தம் அடியாரடியா அடியாரடியார்ந்தம் அடியாரடியோ ஏழு போட்டிய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்யசிய பிரத்ய இது நாம் ஸ்மரன் லோகநாத். உனக்கு என்ன பிடிக்கும், உன்னை சேவிக்கிறது உனக்கு பிடிக்கிறது, அதை காட்டிலும் உன்னுடைய பக்தால சேவிச்சாக்கா ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு. அதனால உன் பக்தால் இருக்க பாரு, வெறும் உன் பக்தால நான் சேவிக்கல, உன் பக்தால சேவிக்கிறேன், உன் பக்தாளுடைய பக்தால சேவிக்கிறேன், அந்த பக்தாளுடைய பக்தால சேவிக்கிறேன், அந்த பக்தாளுடைய பக்தால சேவிக்கிறேன். இப்படி ஏழு தலைமுறை கொண்டு வர ஏழு படி இறங்கி பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தன் அப்படின்னு சொல்லச்ச அங்க வியாக்கியாக்காரா பண்றார். அந்த ஏழு பேரோட முடியலையா, ஸ்லோகம் தான் முடி கொடுத்தோம், ஸ்லோகம் முடிஞ்சு கொடுத்தோம். இல்லாத போனா இன்னும் கூட மேல இழுத்துட்டே போனோம்னு ஆசையா, எத்தனை சிவஇஷ்டமாக இருந்தாலும் சரி எத்தனை படி தாண்டி வந்தாலும் அவளை சேவிச்சுட்டே இருக்க நான். நீர் செல்ல இடக்கானில் நெடுமாலடியார் என்றோடும் நம்ம சாய்க்கிறார். இந்த ஊர்த்த பண்ற யாருட்டு இருக்காளோ அவளை பார்த்தாக்கா ஐயோ சிவஇஷ்டமா வந்துட்டாளே அப்படின்னு ஓடி ஓடி போய் சேவிக்கிறாளா, இல்லா ஓடி ஓடி போய் சேவிக்கிறா. அந்த மாதிரி அந்த மாதிரி வசந்தது வசந்தது பாகவதாலுடைய தர்மம். ஒரு சிவகிருஷ்ணனை பார்த்துட்டாக்கா நெடுமாலடியா, அதாவது ஒரு திருமணம் இருக்கிறவளை பார்த்துட்டாலும் பரமபுஷன் ஆயிக்கு நம்ம உடனே ஓடுறா, ஐயோ சிவகிருஷ்ணவா வந்துட்டா அவளை சேவிக்கணும் நானு அப்படின்னு ஓடுறா. எப்பேற்பட்ட வசந்த ஒரு தர்மம், இந்த வசந்த தர்மத்தை சேவிக்கிறதுன்றது நமக்கு பாக்கியம் இல்லையா. நம்ம ரெண்டு பதிகம் திருவாயம்பழியில மூணாம் பத்துல எட்டாம் பதிகம் ஞாபகம் பயணம் சுடரடி எட்டாம் பதிகம் அது முழுக்க முழுக்க பாகவதாலுக்கு. அது மாதிரி எட்டாம் பத்துல பத்தாவது பதிகம் அது முழுக்க முழுக்க பாகவதால தெய்வத்தை சொல்றது. 20 பாசுரங்கள், ரெண்டு பாசுரங்கள் பரஸ்வதி, 22 பாசுரங்கள் சொல்றேன். அந்த மாதிரி திருமங்கை மன்னனும் திருமங்கை ஆழ்வாரும் சரிச்சிருக்க, பெரியாழ்வாரும் சாய்க்கிற, எத்தனையோ எம்மை விற்கவும் பெறுவார்களே என வித்துள்ளாம், என வித்துள்ளாம். அவனுக்கு உரிமை உண்டு ஸ்ரீகிருஷ்ணன் அவனுக்கு. கிரயவிக்கிரையாக தசையா சம்பந்தத்தை ஹரிபக்த தாசிய சிகாஸ்பரஸ்பரம் கிரய விக்கிரையாக தசையா சமீபத்தை. அதாவது நான் ஸ்ரீவிஷ்டன், அவரும் ஸ்ரீவிஷ்ணவன், என்ன காட்டிலும் அவரே வசந்தவர்னு இவர் சேவிக்கிறார். அந்த வைஷ்ணவரோ என்ன காட்டிலும் இவர் தான் வசந்தவர், என்ன இவர் ஸ்ரீவிஷ்ணவர் இவரும் சேவிக்கிறார், பரஸ்பரம் திருத்தரும் சேவிக்கிறார். அவ்வளவு விசேஷமான ஹரிபக்தி பெருமான் சொல்றாரு. மத்பக்த பக்த பக்தேஷு பிரீதி அப்பதிகாபவே அப்படிங்கிறார். என்னுடைய பக்தன், அவனுடைய பக்தன், அவனுடைய பக்தன் பரம்பரையா போங்கோ. அவன் அத்தனை பேர்ட்டையும் உங்களுக்கு பிரீதி இருக்கணும், உங்களுக்கு பக்தி இருக்கணும். அவன் நீங்க எவ்வளவு கூட சேவிக்கிறீங்களோ அவ்வளவு கூட எனக்கு பிரீதி. அம்பரேஷ உபாக்கியானத்துல அவ்வளவு சேர்க்கணும் சொல்றேன். ரொம்ப என்ன சொல்றேன், துருவாசர் கெஞ்சரே பாவம், ஐயோ என்ன சக்கரம் துரத்துறதே நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். பெருமாள் சொல்ற, நான் சர்வலோக சரண்யன் தான், ஆனா என் பக்தன் அபசாரப்பட்டாக்கா, என் பக்தனுக்கு அபசாரப்பட்டாக்கா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் பக்தன் கிட்டே நீங்க அபராஷம் ஒண்ணு பிரார்த்திச்சுக்கோ, அவன் உமர் ரஷிப்பார். உடனே அம்பரீஷத்துக்கு போய் சொல்லி பண்ற துருபாசர், அதன் பிறகு அம்பரீஷ கைய கூப்பிட, அது வரையும் பாரணம் பண்ணாம கொண்டிருக்க. அப்புறம் ரெண்டு பேரும் முன்னா சேர்ந்து பாரணம் பண்ற. இது பாகவதத்துல அம்பரீஷ உபாக்கியான ஒன்பதாவது ஸ்கந்தம், அவன் அதெல்லாம் சொல்லிட்டு போறது. அதனால ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் எவ்வளவு வசதியா இருப்பாருங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் அபசாரப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, நான் பாத்துக்கு வரேன், உங்காத்துக்கு வந்துட்டு உங்களை கொண்டாடுறேன். ஆனா உங்க குழந்தைகளை நான் ரசிச்சேன்னாக்கா உங்க மனசு எப்படி இருக்கும்? அயோக்கியம் ஏன் அப்ப வந்து என் குழந்தைய வைக்கிறான் பாரு அப்படின்னு என் பேர்ல கோபம் தான் வரும், என் பேர்ல ஆதரவு வராது. மனசு கஷ்டம் வரும், மனசு ரொம்ப கஷ்டம் வரும். அதனால எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, தன் குழந்தைய வைக்கிறவன சும்மா இருப்பான பார்த்துட்டு, அந்த மாதிரிதான் பெருமாள். தன்னுடைய பக்தாள், தன்னுடைய பக்தால யாராவது கஷ்டம் போறோம் இல்ல அபசாரப்பட்டாக்கா திருப்பி பார்க்க மாட்டானாம் பெருமாள். இந்த பெருமாளே சொல்ற சாண்டில சந்திதன் ஞாபகம் தேசியம் விசாரிக்கிற அநாதிர சுதம் ஜேஹி புருஷம் ந அபிநந்ததி ததா அனுச்சித சத்பர்த்தம் பகவான் ந அபிநந்ததி. அதாவது தன்னுடைய பிள்ளைய ஒத்த ஆதரிக்காம துச்சமா பேசிட்டான அந்த புருஷனை கிரகஸ்தன் அந்த குழந்தையோட அப்பா அபிநந்தனம் பண்ண மாட்டான், சந்தோஷப்படுத்த மாட்டான், ஆதரிக்க மாட்டான். அது மாதிரிதான் நல்ல பக்தன், அந்த பக்தன் கிட்ட ஒருத்தன் அபசாரப்பட்டான்னு அவ பகவான் அவனை அபிநந்தனம் பண்ண மாட்டான். என்ன சேர்ந்து என்ன பிரயோஜனம், என் பக்தால அபசாரப்பட்ட பக்தாள்கிட்ட அப்படிப்பட்ட ஒன்ன போய் நான் வந்து எப்படி சேர்த்துப்பேன்? என் பக்தாவுக்கு நீ அபசாரப்பட்டேன்னாக்க நான் ஒண்ணும் சேர்த்துக்க மாட்டேன். அப்படிப்பட்ட புத்தாரணை வேண்டாம், பிரபஞ்சப்படுவேன். அதனால பாகவத பிரச்சாரம் ரொம்ப கொடியது, பாகவத பிரச்சாரம் படவே கூடாது. கோஷ்டிபுரம் சுவாமி வீதியில் எழுந்தோம், வீதியில் எழுந்தோடுற சமயத்துல சிரிச்சு முகமான சொல்லிட்டு முஞ்ச சிறு திரும்பி வச்சுக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னாக்கா அந்த மகான் நம்ம மூஞ்ச மூணு வச்சு போனோம்னு பாக்குறவன் யாராவது பாரு ஸ்ரீமுஞ்சி எப்படி போறான் பாரு அப்படி சொன்னா கூட அந்த சுவாமியை விட்டு அபசாரப்பட்டோன்னு பயமா அதனால அவர்கிட்ட அபசாரப்பட்டுமே அவன் மறைச்சு கூடாது. அதே மாதிரி கைய கூப்பிண்டே நடந்து மாதிரியில ஏன்னா நல்லவா அத்தனை பேரும் பாருங்க பாகவத நல்லா இருப்பா, நமக்குத்தான் பாகவத லட்சணமே இல்லை. அதெல்லாம் பாருங்க பாகவத நடச்சு அவளை சேவிக்கிறது நமக்கு விசேஷம் இல்லையா, நமக்கு அது ரொம்ப விசேஷம் அது. அப்படின்னு சுவாமி கைய கூப்பிண்டே நடந்து மாதிரியில அந்த மகான் ஒருத்தர் ஏற்கனவே சொல்றப்பேன் வைசாவசத்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு பெருமாள் சேகர். காத்தால பெருமாள் எழுத்து அந்த சமயத்துல புஷ்கரணியில போய் தீர்த்தாமாற்றம் எழுந்துள்ளார் சுவாமி. அனந்த புஷ்கரணியில தீர்த்தாமாற்றம் எழுந்துள்ளார். தீர்த்தாமாற்றம் எழுந்துள்ளச்ச ஒரு வேலைப்பாடானக்காரர், அவர் சம்ஸ்கிருதம் வசிக்கல, நல்லா தியானம் பண்ணார். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா கோஷ்டீவன் சுவாமியினுடைய திருமேனியில லேசா பட்டுட்ட மேல பட்டுட்ட மேல பட்ட உடனே சுவாமி என்ன பண்ண சுவாமி அவர்கிட்ட இவர் அபகாரம் பார்த்துட்ட அடைய கஷமிக்கணும் மேல பட்டுட்டேன் மேல பட்டுட்டேன்னு கஷ்டப்பட்டுனா இந்த வேலை போன எடுக்காரு. கோட்டீவரம் சுவாமி என்ன பண்ணேரா பாகவதர் மீதி இருக்கிற உடம்புலாம் இந்த பூமிக்கு பாரமா இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு. உடனே இவருக்கு ஒண்ணும் புரியவே இல்லை இருக்கு. என்ன சொன்னேன் என்ன இந்த வாக்கியம் அபராஷம் தான் பிரார்த்திச்சிருந்தேன் அதனால இந்த பரவாயில்ல சொல்லலாம், இல்ல ஏன் மேல மட்டும் தீர்த்தா மட்டும் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லாம இப்படி சொல்லிட்டாரு என்னன்னு புரியலையா. அதுக்கப்புறம் ஒரு பண்டிதர்கிட்ட போய் கேக்குற இந்த மாதிரி அந்த சுவாமி வந்து இந்த மாதிரி சாய்ச்ச சேஷம் கம்பு வரான்ட்டு அது எனக்கு அர்த்தம் புரியல என்ன அர்த்தம் அதுக்கு சாய்ச்சா ஒண்ணு இல்ல விக்ரமோர் விஷயம்னு ஒரு நாடகம் அதற்கு அழுதாப்பு சொல்றான். விக்ரமன் என்ன பண்றான் தன்னுடைய விமானத்துல ஊர்வசி அழிச்சுப்பான். அழிச்சு போச்ச ஊர்வசிக்கு தூக்கமோ மயக்கமோ ஏதோ வந்துடுறது வரச்ச அந்த விக்ரமனுடைய தோல் மேல அவர் சார்ந்து தூங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் எழுந்துக்கிறான். எழுந்து உடனே அவங்க கிட்ட சாரி அபராட்சம் பிரார்த்திக்கிறான். மேல சாமி விட்டேன் தப்பா நினைச்சுக்கா மன்னிச்சுக்கோ. அதுக்கு அவன் விக்ரமன் சொன்னா சேஷமங்கம் பூவோ பரகா நீ படுத்துட்டது என் தோல் மேல ஒண்டிதான் சார்ந்த மீதி உடம்புலாம் நீ அவயவத்துல நீ சேரலிக்க அதனால இந்த பூமிக்கே பாரமா போயிட்டுப்போ. நீயோ உத்தமமான ஸ்திரீ, நீ உத்தமமான ஸ்திரீ உன்னுடைய உடம்பு என் உடம்பு முடுக்கப்பட்டிருந்திருந்தாக்கா நான் ஆனந்தப்பட்டிருப்பேனே. ஆனால் உன் உடம்பு ஒரு இடத்துல தானே பட்டது மீதி எல்லாம் இந்த பூமிக்கே பாரமா போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதான் சேஷமங்கம் பரகாங்க. சுவாமி உரத்தேவர சுவாமி இந்த பாராணக்காரர்கிட்ட சொல்றார் இந்த மாதிரி நீ என் மேல இந்த ஒரு பக்கம் தானே இருச்ச பட்டுட்டு மீதி என் உடம்பு முழுக்க நீ பண்ணலையே, நீ எந்த அவயவத்துல பட்டேரோ அது ஒண்டிதான் சுத்தமாச்சு மீதி எல்லாம் சுத்தமே ஆகலையே. சிவகிருஷ்ணவர் கணக்க அவ உள்ள வந்து தொட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம மாத்திர பொன்னடி சாத்தணும்னு கரண்டிக்கிறோம். அவ கணக்க பொன்னடி சாத்திட்டாக்க அந்த ஆத்துக்கே ஒரு சோகம் வித்துடுறது உதாரிக்கிற ஆச்சாரியெல்லாம் உதாரிக்கிறார். நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக தத்தேசம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத்போவனம். ஒரு நிமிஷமும் அல்லது பாதி நிமிஷமும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எங்க நிற்கிறாளோ ஸ்ரீவைஷ்ணவா எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக எந்த இடத்துல அவன் நிற்கிறார்களோ அந்த இடம்தான் தத்தேசம் மங்களம். அதுவே மங்களகரமானது, அதுவே புண்ணியம். தத்தேசம் மங்களம் புண்ணியம் தத் தீர்த்தம், அதுவே தீர்த்தம், வசந்த தீர்த்தம். தபோவனம், அதுவே தபோவனம். ஏன்னா அந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய லட்சணம் அவ்வளோ வசந்தது. அப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவன் நாம் என்ன பண்ணணும், எப்பொழுதும் கொண்டாட வேண்டாமா? ஆண்டார் நானேதான் ஆயிடுங்க அப்படிங்கிறார், நானேதான் ஆயிடுங்க ஆண்டாள் ஜெயக்க. யாராவது நம்மளை விசா கூட சரி, அப்ப என்ன சொல்லணும், அடியேன் தான் தப்பு பண்ணினேன் க்ஷமிக்கணும். இதுதான் நம்ம சுரூபம். அதை விட்டுட்டு நாம நீ யாருங்க சொல்றது, நான் யாருங்க சொல்றது சண்டைப்படக்கூடாது. பாகவத விசாரம் மிக மிக மிக மிக பொல்லாது. இந்த நானே தான் ஆயிடுகின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் உபன்யாசம் பண்ணுவா தெரியவா? பாகவத விசாரம் அடையாளம் முன்னாடி இதெல்லாம் உபன்யாசம் பண்ணிருக்கேன், அவ்வளவு அழகு. இங்கேயும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, தொண்டைதான் முடிய மாட்டேன்றது. ரொம்ப வசந்த தர்மம். நிறைய வாட்டி இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கோம். புருஷர்கள் ஸ்திரீகள் யாரு பார்த்தாலும் கையை கூப்பிடுறது வணக்கம் வச்சுக்கோங்க. கையை கூப்பிடுறதுன்றது அவ்வளவு விசேஷம். எப்பொழுதும் கை கூப்பிட்டாக்கா, இதுதான் நாராயண அஸ்திரத்துக்கு, நாராயண அஸ்திரத்துக்கு இதுதான் பிரத்யஸ்திரம். பகவான் நம்மளை அடிக்க பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ கையை கூப்பிடுவோம்னாக்கா உடனே பெருமாள் நம்ம வேணாம் விலகி போயிடுவோம். நம்ம சொல்ல ஜோதிகம் சாய்க்கிற தவ நிகிரஹாஸ்திரே துஷ்கர்ம சஞ்சஜவசா துரதிக்ரமேனஹ பிரத்யஸ்திர மஞ்சளி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரே. நாங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டே இருக்கோம், பிரார்த்தகர்மா படுத்துறது, அதனால நிறைய தப்பு பண்றோம். அத்தனை பண்ணினா கூட ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்கும். அது போது நீ என்ன பண்ணுவ, எங்களை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு என்ன சிக்ஷிக்க ஆரம்பிப்ப. அப்ப நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசம் கையப்பப்படுவோம். கையப்பப்படுவோம்னா உன்னால என்ன பண்ண முடியும், என்ன நீ தான் சொல்லிருக்க அஞ்சலி யாச்சமா கையப்பிட போறமேன்னு ஏங்கிட்டு இருக்க. நாங்களும் கையப்பிட்டோம், நமஹா நமஹான்னு சொல்லிட்டோம். அதனால நீ எங்களை ரசிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதே மாதிரி பாகவதா கட்டியா, எப்பேறப்பட்ட பாகவதா இருந்தாலும் சரி, அவளை கைய கூப்பிடும்போ பண்ண பாபங்கள்லாம் போயிடும், பிரசாரம் எல்லாம் போயிடும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சேமிக்கச்சு அரியன் க்ஷமிக்கணும்னு சொல்லிட்டாக்கா நானும் அடங்கி போயிடுறா, திருப்பி வைக்க மாட்டா. நம்ம எதிர்த்து பேசினா மேல மேலும் மேல மேல அபச்சாரம் பிரிக்கின்றே போகும். அதனால பாகவத பிரச்சாரம் கூடாது. பாகவத பிரச்சாரம் தான் ரொம்ப கொடியது. அந்த அபச்சாரம் வந்து சொன்னாக்கா சரணாகதியும் படிக்காது, திருப்பி அந்த சரணாகதி பண்ணாலும் அந்த பாகவதாட்ட அபச்சாரப்பட்டோடனே அவன்கிட்ட அபராக்ஷமம் பிரார்த்திக்கணும். இப்படி அபராதக்ஷமம் பிரார்த்திச்சுட்டா தான் அப்போ அந்த உபாயமானது சித்திக்கும். அதனாலதான் பக்தி யோகம் எதுவா இருந்தாலும் பகவத உபசாரம் வரும் பார்த்துக்கணும். நித்தியப்படி அந்த காரியத்தை பண்ணும். நம்ம ஆத்துல கல்யாணம் கத்தி நடக்கிறது, நானும் ஸ்ரீகிருஷ்ணவான கூப்பிடுவோம். ஸ்ரீகிருஷ்ணவான கூப்பிட்டு நம்ம சக்திக்கு, நம்ம சக்திக்கு ஏதோ சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிச்சு அவன் அத்தனை பேரையும் பரிபூர்ணமா அனுகிரகிக்க சொல்றான். தட்சிணாம் யதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகிருத்திய அப்படின்னு சொல்லிட்டு நாம பண்றோம். நம்ம கொடுக்கற தட்சிணை நீங்க 1000 கொடுத்தாலும் 10000 கொடுத்தாலும் எத்தின் தட்சிணை தான் அது. அந்த ஸ்ரீவைஷ்ணவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகுந்த அது என் பெருமையா ஞாபகிக்கிறேன். ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாடிய, 2010 பெரிய பொண்ணுக்கு, குழந்தைக்கு 16 வயசு, பிளஸ் 2 முடிஞ்சது, அப்ப முடிச்சுட்டேன். ரெண்டாவது பொண்ணுக்கு 17 வயசு, அவனும் பிளஸ் டூ முடிச்சுட்டா, சிஏல என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரெண்டு பொண்ணு கல்யாணத்திலையும் 2010லயும் சரி 2018லயும் சரி கிட்டத்தட்ட 100% மேல வந்தா. என்ன சார் சுவாமி, சிவசங்கச்சா சுவாமி, இப்படி பெரிய பெரிய பண்டிதான்லாம் வந்து பெரிய பொண்ணு அனுப்புறேச்சா. ரெண்டாவது பொண்ணுக்கு என்எஸ்ஆர் சுவாமி திருநாடு அலங்கரிச்சுட்டார், அதனால அவர் இல்லை, மத்தபடி எத்தனையோ பண்டிதால் வந்தார். அத்தனை பேருக்கும் அரியன் சக்தின்னுட்டு பெரிய பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு 1500 ரூபா சமைச்சிருப்பேன், ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு 2500 ரூபா 3000 ரூபா சமைச்சிருப்பேன். இந்த 2000 3000ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவுதான், நிஜமா சொல்றேன். நான் அதிகமா கொடுத்தேன்னு நான் சொல்லல, குறைவா தான் சமைச்சிருக்கேன். ஆனா அவன் அத்தனை பேரும் சேர்ந்து அக்ஷதையை அள்ளி அள்ளி அள்ளி போட்டு போனா, அது என்கிட்ட இருக்கிற ஆசை, என் குழந்தைய ரொம்ப பிடிக்கும். அந்த பாகவதார் அனுகிரகிச்சா பாருங்க அதோட பலன், எப்பேற்பட்ட பலன். இந்த குழந்தைகளோ ரெண்டு பேத்தி எனக்கு பெரிய பொண்ணு கிட்ட, என் பெரிய பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு. நம்ம ஆண்கள் எல்லா காலத்திலும் அப்படிதான் இருக்கு, குழந்தைகள்லாம் பிறந்து எல்லாம் ஆனந்தமா அனுபவிச்சுருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் ஸ்ரீகிருஷ்ணவாதி, அவளை நம்ம ஆராதிக்கிறது, அவளை சேர்த்திக்கிறது. கல்யாணம் கார்த்திகைக்கு வாத்தியாரதார் வந்து மாத்திரம் பண்ணி வைக்கிறார், நம்ம நினைச்சுக்கணும். சில பேர் நினைச்சுக்கிறார் நான் வந்து இவ்வளவு பணம் கேட்கிறார் அவ்வளவு பணம் கேட்கிறார், கேட்கட்டுமே கொடுக்கல என்ன ஆயிடும், ஏன்னா நிச்சயமா நம்ம தர போறோம். நம்ம மாத்திரம் ஒரு கல்யாணம்ன்றது வருஷ வருஷம் பண்ண போறது இல்லை. இப்பெல்லாம் ஆத்திர ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ இல்ல ரெண்டு குழந்தைகள், மூணுன்றது கிடையவே கிடையாது. ரெண்டு குழந்தைதான் இந்த தேதிக்கு இருக்கு, இல்ல ஒரு குழந்தைதான், இப்படிதான் இருக்கு. அதனால என்ன ஆகுது, ஜீவனத்துல ஒரு வாட்டி கல்யாணம் பண்ண போறோம், அதுல சிவஇஷ்டவாய் வாத்தியா இவன்தான் கொடுத்த உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்படுவான், எவ்வளவு மகாராஜன் நிறைய பணம் கொடுத்தான் நிம்மதியா நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதனால இந்த பாகவத ஆராதனன்றது அப்படி விசேஷம், எல்லாத்துக்கும் கோஷேஸ்வரன் சுவாமி தான் வந்துடுறார். கோஷேஸ்வரன் சுவாமி நான் சொல்றது 1920 15 ஞாபகம் இல்லை, 11வது தினத்துல அவருடைய பொண்ணு கல்யாணம், பொண்ணு கல்யாணம் ஏற்கனவே சொல்றப்பாடியே, அந்த உதயத்துல ஏதோ முகூர்த்தம் சரியில்லையோ என்னவோ ஒண்ணு ஏதோ சரியில்லை, என்ன பண்றது, சுவாமி கிட்ட வந்து சொல்றா கல்யாணம் நடந்துட்டு இப்படி சுத்தி போட்டாச்சு உள்ள ஆச்சுண்டு உட்கார்ந்துட்டாச்சு ஆரம்பிச்சாச்சு, சுவாமி கிட்ட சொல்லிட்ட யாரோ அப்படியா, ஒரு நிமிஷம் கல்யாணத்தை நிறுத்திடும், மாப்பிளைய ஒரு ஆச்சரணம் பண்ணிட்டு சொல்லு, ஆச்சரணம் பண்ணிட்டு வந்தார் மாப்பிள பிராணாயம் பண்ணி சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த முகூர்த்தத்துல இந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கிறதுனால அதுக்கு பரிகாரமா இந்த கிருஷ்ணன் பண்ணிக்கிறேன், இத்தனை சிவகிருஷ்ணன் இருக்காரே இவாளுக்கு எத்கிஞ்சி தட்சிணா 1000 ரூபாய் ஏதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என் விஞ்ஞாபிக்கிறது 100 வருஷம் முன்னாடி. ஏன்னா அந்த சுவாமி 1940களில் பரமபிஷ்டர் ஞாபகம் விட்டோம். அப்போ அந்த சுவாமி எல்லாருக்கும் 2 ரூபாய் சம்பாதனை, அந்த 2 ரூபான்றது கிருச்சம் தான், ஒரு கிருச்சம் பிராயசித்தம், 2 ரூபான்றது இன்னைக்கு தேதிக்கு 5000 6000 ரூபாய் சமம். அத்தனை அதுவும் ஓட்டியூர் சுவாமி திருவாரிய கல்யாணம் எவ்வளவோ சிவகிஷ்டமான அத்தனை பேருக்கும் 2 ரூபாய் சந்திச்சுட்டார், சந்தோஷமா வாங்கிட்டார், எல்லாரும் அள்ளி அள்ளி அக்ஷதையை போட்டு போயிட்டார். ஒரு 2 மாதம் என்ன சாப்பிடலாமா 2 ரூபாய்க்கு சந்தோஷமா அதுக்கு சேர்ந்துட்டார். அந்த கோட்டிபுரம் சுவாமியுடைய திருக்குமாரத்தி 80 வயசுக்கு மேல சுமங்கலியா இருந்து சுமங்கலியா போய் சேர்ந்தா, எவ்வளவு விசேஷம் பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது காசு கொடுக்கறது ஒண்ணு இல்ல, சேவிக்கிறது, கை கூப்பிடுறது, அவரை ஆத்து ஆத்து கழிச்சு பக்தியோட ரெண்டு நாள் ஆகாரம் போடுறது, நம்ம நம்மளா மனது ஏற்று சாப்பிட்டு காசு கொடுக்கறது பரஸ்தான் தான். இப்படி பண்ணாக்கா அவ்வளவு விசேஷம், அதை அபச்சாரப்பட்டாக்கா அத்தனை விபரீதம் போயிடும். அதனால இந்த பாகவத அபச்சாரம் வந்து பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. பிரம்மாவித அபச்சாரம் பட்டுட்டான் அவருக்கு எதுவுமே சித்திக்காது. திருப்பி அந்த எந்த பிரம்மத்துக்கிட்ட அபச்சாரம் பட்டுமோ அவர்கிட்ட அபராதக்ஷம் பிரார்த்திக்கணும். நித்தியபடி நாம எல்லாரும் எத்தனையோ இஷ்டவாறு செய்யறோம், துஷிக்கிறோம், தப்பு பண்ணா இருக்கும். அடியான சொல்றதுக்கு பண்றோம் பண்றோம் சொல்லிட்டேன், க்ஷமிக்கிறோம். அடையன் பண்றேன், நல்லவனா இருந்தா அப்படின்னா நம்ம கோபம் வந்துட்டா அந்த அயோக்கியம் அப்படி சொன்னாலும் சொல்லிடுறோம். அவன் சொல்லவே கூடாது, பாவதால அவன் சொல்லணும், அதுவே அபச்சாரம். இந்த மாதிரி எந்த ஒரு விதமாகவும் சொல்லக்கூடாது, அபச்சாரப்படவே கூடாது. மனோவாக்காயங்கள்னால பாகவத அபச்சாரமும் படக்கூடாது. அப்படி பட்டுட்டோம்னா நமக்கு சித்திக்காது. அந்த மாதிரிதான் பிரதார்த்த கர்மாக்கள். இந்த பிரம்மத அபச்சாரத்துக்கோசரமே இவ்வளவு நாள் ஞாபகம். அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பிரம்மத அபச்சாரம்ன்றது நீங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்கெல்லாம் வைதிகால் இல்லை. அதனால நீங்கெல்லாம் பக்தியோட இருப்பீங்க. நாங்கள்லாம் திருமணிச்சுண்டு வைதிகம் சொல்லிட்டு எல்லாருமே வச்சிருவோம், அது தப்பு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நீங்க பண்ற காரியம் தான். ஸ்ரீகிருஷ்ணன் சிறப்பீங்கோ கை கூப்பிடுவீங்கோ அடியும் சொல்லுவீங்கோ உங்களால் உபகாரம் பண்ணுவீங்க, அது எப்பொழுதும் அனுபவத்தை கட்டும். எப்பொழுதும் இதே மாதிரியே நீங்க இருக்கணும். முடிஞ்ச வரையும் அடியும் பிரயத்தப்பட்டு இருக்கேன், யாரும் பார்த்தாலும் கை கூப்பிடுதுன்னு சென்றிருக்கேன். இதோ கோயில் உள்ள போனேன், தெரிஞ்சவா தெரியாதவா திரும்ப நின்றவெல்லாம் கை கூப்பிட்டு போயிட்டு அடியேன். அடியான நிறைய பேரும் தெரிஞ்சிருக்கு, அடியான எல்லாரையும் தெரிஞ்சதில்லை. ஆனா யாரும் பார்த்தாலும் கை கூப்பிடுறா, அடியான கை கூப்பிடு. ஏன் என்ன குறைஞ்சு போயிடுச்சு அடையேன்னு சொன்னா என்ன வச்சு நான் எக்கா தெரிஞ்சிருக்கான். அதனால பாகவத அபச்சாரம் பண்ணலமே, பிரார்த்தகன் பாடம்ல அண்டாம இருக்கும் பிடிக்கணும் இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னாக்கா நம்ம ஆரம்பிச்சா உடனே மோட்ச வித்தியானது சித்திக்கும், அது அப்புறம் பூர்த்தியா ஒட்டிக்கலாம். அனுப்பிச்சாக்கா நமக்கு மோட்சம் நிச்சயம். ஆனால் இந்த பிரதிபந்தங்கள் தடைகள்லாம் இருந்துட்டோம்னாக்கா நிச்சயம் நமக்கு மோட்ச வித்யை, மோட்ச வித்யானது பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யானது நமக்கு சித்திக்காது. அதனால பிரம்ம தரிசனம் முதலாளிகள்லாம் வராம பார்த்துக்கணும். அதனால முக்தி பலத்துக்கு முக்தி பலத்தை உடைய பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யை கூட நியமம் கிடையாது, உடனே சித்திச்சிடும். சாத்திக தியானம் பண்றோம் உண்மை, பிரம்மத்தையே நினைக்கிறோம் உண்மை, பிரம்மத்தையே அடைய போறோம் உண்மை, சத்துவ குணமே இருக்கு உண்மை, எல்லாருக்கு நிவர்த்தி தர்மம் உண்மை. ஆனாலும் கூட இந்த மாதிரி பிராரப்தமாவோ நம்ம பண்ற பாகவத பிரச்சாரமோ இதெல்லாம் நமக்கு சேர்ந்துட்டோம்னாக்கா இத தள்ளி போகணும், தாமதப்படுத்திக்கலாம். அதனால பாகவத பிரச்சாரம் பண்ணாம இந்த பிராரப்தமா நம்மளை அண்டாம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பிராரம் அனுபவிச்சே ஆக வேண்டும். வாஸ்தவம் தான் முடிஞ்ச பர்யந்தம் பெருமாள் பேர்ல புத்திய செலுத்துவோம், பாபம் ஏறாம பார்த்துக்கோங்க. அப்படின்னா பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு அந்த பிராரத்த கர்மாவும் தானா தானா அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அதை படிச்சு கம்ப்ளீட்டா நாசமாயிடும், நிச்சயம் மோட்சம் வந்துடும். அதனால இந்த பிரம்ம வித்தியைகள் நாம் கூட நியமேன உடனே கிடைச்சிருப்பதில்லை, சில சமயம் உடனே சிந்திக்கலாம், சில சமயம் தாமதமாகவும் சிந்திக்கலாம். அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக, இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமாக சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகம் பார்ப்போம். அஸ்து அந்யத்ர அந்தராய பிரபலதமமிதம் சாத்விகத்யாகயுக்தம் கர்ம புரோக்தம் நிவர்த்தியா ஸ்வயம் இதி சபதி பிரம்ம வித்யா விதத்யாத் மைவம் தஸ்மாத் பலியான் யதி பவதி பரப்ரஹ்ம பக்தா பராதஹ தச்சாந்தௌ தத்ப்ரசூதிஹி ஸ்வயம் யதி ஜடிதி ஸ்யாத் பரோபஹஸ்தி லாபஹ. அப்படின்னு சொல்றது அஸ்து அந்யத்ர அந்தராயா, அந்யத்ர ஐஹிக பலம் இருக்கே அந்த வித்தைகள்லாம் ஒண்ணு அந்தராயா. அந்தராயம் என்ன அர்த்தம்? தாமதம், தாமதம் இருக்கட்டும், அங்க வந்து பிரதிபந்தங்கள் இருக்கட்டும், தடை இருக்கு, அதனால தாமதமா அந்த ஐஹிக வித்தைகள்னா விளம்பமா சித்திக்கும். ஏன்? அதெல்லாம் அப்பிரம்ம வித்தைகள் தான் பண்ணுவார், பிரம்ம வித்தைகள் பண்ண மாட்டார். அதனால அதுல இருக்கட்டும். அஸ்து அந்யத்ர அந்தராய அஸ்து. ஆனால் இதற்கு பார்ப்போம், சாத்விகத்தியாக யுத்தம், பல சங்கம், கர்த்தத்துவ சங்கம், லட்சண சங்கம் எல்லாத்தையும் விட்டுறோம். எனக்கு பணம் தேவையில்லை, அகம் மந்திரக்ஷண புரோ மந்திரக்ஷண பணம் ததா நம்ம ஸ்ரீபதேவே அப்படின்னு இருக்கு பாருங்கோ, அதையும் நாம இங்க பண்றோம். அதே மாதிரி நிவர்த்தி ஆஸ்வயம், நிவர்த்தி தர்மம் இது, அதுவும் இது. அது மட்டும் இல்ல, கீதை முதலாளர்கள் தான் இந்த மாதிரி கர்மாக்கள், இந்த மாதிரி பிரம்மத்தான் பிரபலதம் சித்தோக்கம் ரொம்ப பலமானது, ரொம்ப பலத்தோட கூடியது, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. இது இந்த காரணத்தினால இதம் கர்ம, இந்த பிரம்ம வித்தியை அது சபதி உடனே எப்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப சித்தி சுத்தம். பிரம்ம வித்யா விதத்தியா, பிரம்ம வித்திய விதிக்கிட்டான். அதாவது நம்ம அங்கங்கள்லாம் பண்ணிடணும்னாக்க அவையெல்லாம் உடனே பிரம்ம வித்திய நமக்கு சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் மைவம் அது தப்பு. தஸ்மா இந்த பிரம்ம வித்தியை ஒன்று பண்றது பாருங்கோ, அதுக்கோசரம் நிவர்த்தி லட்சண கர்மாக்கள் பலத்தை அபேட்சிக்காம அங்க கர்மாக்கள்லாம் ஒட்டிக்கிறோமோ இல்லையோ அவைகள், அவைகளை காட்டிலும் பலியான் இன்னும் பலவத்தா இருக்கக்கூடியது. அந்த நிவர்த்தி தர்மத்தை கூட தடை பண்ணது, பிரதிபந்தம் பண்ணது. அது மாதிரி இருக்கக்கூடிய பரபிரம்ம பக்தா பராதர், பரபிரம்மமான எம்பிரமான், அவன் விஷயத்துல அவனுடைய பக்தன் இருக்கானே அவன் பக்தன் கிட்ட அபராதம் பண்றான், அபசாரம் பண்றான்னு அர்த்தம். அதாவது பாகவத பிரச்சாரம் பாவதி எதி, அந்த எம்பெருமான் கிட்ட பக்தியோட இருக்கக்கூடிய சேவிஷ்டவன் அவகிட்ட மொத்தம் அபசாரப்பட்டானே ஆகும், அவனுக்கு அபராதம் அபசாரம் வந்துருத்தோம். அப்போ தச்சாந்தம் அது சாந்தி அடையணும். எப்படி சாந்தி அடையிறது? அந்த பிரம்ம பக்தன் இருக்கானே அதாவது பாகவதன் சேவிஷ்டவன் அவங்கிட்ட போய் அபராத க்ஷமம் சமாபணம் பிரார்த்திக்கும், அடியேன் க்ஷமத்தொள்ளும், அடியேன் தப்பு பண்ணிட்டேன், தேவதைகளை பத்தி அந்நியாயமா பேசிட்டேன், க்ஷமித்தொள்ளும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அந்த மாதிரி பண்ணினாக்கா அந்த பிரம்ம தபச்சாரம் பாரத தபச்சாரம் அது நிவர்த்தி ஆயிடும், அது போதும். அப்பதான் தத் பிரசூதி, தத் அந்த வித்யா பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கமான வித்யா, பிரம்ம வித்தியைக்கு அங்கமான வித்யா என்ன, பிரம்ம வித்யா என்ன, அவைகளே அப்பதான் உண்டாகும், உற்பத்தி ஆகும். அதனால பிரம்ம உபசாரம் பண்ணிட்டான்னாக்கா உடனே அதுக்கு அபராட்சம் பிரார்த்திச்சோம், இல்லாத போனாக்கா அது அப்படியே தொக்கின்னு நிற்கும், கடைசி பண்ணி நம்மள படுத்தி எடுத்துரும், அது கூடாது. அதனாலதான் சமயதி அப்படி கணக்க அந்த பிரம்மவித அபசாரம் இல்லையா, அது அபசாரமே படலைன்னாக்கா பர உபாஸ்தி லாபம், பர பரபிரம்ம உபாசனை இருக்கு பாருங்கோ, அது அது அடையிறதுன்றது லாபம்னா அடையிறது, அது ஜடிதி. ஜடிதினா சீக்கிரம், உடனே அர்த்தம் சீக்கிரமேவே ஜடிதி, சீக்கிரமாகவே சியா அது வந்துடும். அதனால பிரம்ம அபிசாரம் ஒண்ணு இருக்கு, அந்த அபிசாரத்தை மொத்தம் பண்ணிட்டான்னாக்க அவனுடைய அந்த அநாஷ்ட தர்மங்கள், அந்த மாதிரி பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கக்கூடிய தர்மங்கள், கர்மங்கள், கர்மாக்கள், வித்யைகள், இவையெல்லாம் பணத்தை கொடுக்கவே கொடுக்காது. பிரம்ம வித்யா ஆரம்பிச்சு வைக்காது, அதனால பிரம்ம வித்ய சுத்திக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பாகவதாலிட்டு போய் அபராத க்ஷமா பணம் பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்திச்சிருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த முத்தி பலமான மோட்சத்தை பலமாவுடைய வித்யானது சித்திக்கும். இல்லாத போனா சித்திக்கவே சித்திக்காது. அதான் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற. இப்போ ஸ்லோகம் பார்க்கும். அஸ்து அந்யத்ராந்தராய பிரபலதமமிதம் சமத்விகத்யாக யுக்தம் கர்ம புரோக்தம் நிவத்தியாஹ்வயமிதி சபதி பிரம்ம வித்யாம் விரத்யாத் மைவம் தஸ்மாத் பலியான் யதி பவதி பரப்ரஹ்ம பக்தாபராதஹ தச்சாந்தௌ தத்ப்ரஸூதிஹ சமயதி ஜடிதி ஸ்யாத் பரோபஹஸ்தி லாபஹ. கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அசகுரு பரம்பராய் நமஹ. அப்படியே